கொண்டைகொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனமரக்காடே பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா? புதட்டில் புன்னகை புதைத்தோம், உயிரை உடம்புக்குள் புதைத்தோம், வெறும் வீடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, மரக்காடே பறவைகள் கூட, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா? புதத்தில் சுகம் வருமா வருமா? தந்தலானாலும் தாய்மடி போல் ஒரு சுகம் வருமா வருமா? சொர்க்கம் சென்றாலும் சொந்த ஊர் போல் சுதந்திரம் வருமா வருமா? கண் திறந்த தேசம் அங்கே, கண் மூடும் தேசம் எங்கே? கண்டிருந்த தேசம் எங்கே, கண்ணூடும் தேசம் எங்கே? பிரிவோ அதிகம்